சுக்கல்லே தோச்சாவே என்னெல்லே காச்சாவே ஏடபோயாவே இன்னியேல சுக்கல்லோ நின்னுனே நெத்திகானே இன்னியேல சுக்கல்லோ நின்னுனே நெத்திகானே சுக்கல்லே தோச்சாவே என்னெல்லே காச்சாவே ஏடபோயா. சுக்கல்லே தோச்சாவே என்னெல்லே காச்சாவே ஏடபோயாவே. சுக்கல்லே தோச்சாவே என்னெல்லே காச்சாவே ஏடபோயாவே.